அகிலாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே சர்வ விக்னோபசாந்தயே. கஜானன பத்மாக்கம் கஜானன மஹர்நிஷம் அநேகதம் தம் பக்தானா ஏகதம் தமுபாஸ்மஹே ஏகதம் விநாயக நமஸ்துப்யம் சததம் மோதக பிரியம் நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகார்யேஷு சர்வதா சர்வகார்யேஷு சர்வதா.